السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வசலாம். والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه حزب الله أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை, புத்திமதிகளை, போதனைகளை ஏற்று நடந்த சஹாபாக்கள், தோழர்கள், கிளையார்கள், நல்லோர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய இல்லத்திலே அவனுடைய கடமையை நிறைவேற்றி அல்லாஹுவின் அன்பை அடைந்து செல்வதற்காக வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மதிப்பளித்து அவைகளை எடுத்து நடக்குமாறும், பாவங்களை விட்டும் விலகி ஒதுங்கி நடந்து கொள்வதோடு பொறுப்பில் உள்ளவர்களையும் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும், உலக வாழ்க்கையில் அல்லாஹுவை அஞ்சி வாழுகின்ற தக்வாவுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். பொதுவாக மனிதனுடைய இயல்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு நோக்கம்தான், தான் தனக்காக நன்மை செய்ய வேண்டும், பிறருக்காகவும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய ஒரு இயல்பான குணம். மனிதர்களை தாண்டி மிருகங்களுக்கும் இந்த குணம் இருப்பதை நாம் காணுகின்றோம். ஊர்வனங்களுக்கு இந்த குணம் இருப்பதை காணுகின்றோம். பறவை இனங்களுக்கு இந்த பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த குணம் மனிதனை தாண்டிய படைப்பினங்களிடத்திலும் இருப்பதை காண முடிகிறது. ஒரு எறும்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது, யா ஐயதுஹன் நம்ல யா ஐயுஹன் நம்ல துதுகுலு மசாகினகும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்பட்டாளங்களோடு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு எறும்பு தன்னுடைய சமூகத்தை பற்றி அங்கே கவலைப்படுகிறது. அந்த எறும்பு சொல்லுகிறது, எறும்பு கூட்டங்களே, நீங்க உடனடியாக பொந்துகளுக்குள்ளே போய்விடுங்கள், அறியாத்தனமாக சுலைமானும் அவருடைய கூட்டமும் உங்களை மிரித்து நீங்கள் அழிந்து போய்விடலாம் அல்லவா என்று பிறரை பற்றி பிறர் நலம் பேணுகின்ற அந்த தன்மை எறும்புகளிடத்திலும் இருக்கிறது. அதை குர்ஆன் உறுதி செய்து கொண்டிருக்கிறது. பறவைகளிடத்தில் இருக்கின்றது, ஹுதுஹுது என்று அழைக்கப்படக்கூடிய பொறியியல் துறையிலே ஈடுபட்ட அந்த இன்ஜினியராக கடமையாற்றிய ஹுதுஹுது என்ற பறவை, தண்ணீர் எந்த இடத்திலே இருக்கிறது என்பதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காண்பித்துக் கொடுக்கும் அதே வேளை, அந்த பறவைக்கு இருந்த இன்னொரு கவலையை பாருங்கள், தன்னுடைய இனம் தாண்டி தபரு கோத்திரத்திலே வாழக்கூடிய ஒரு பெண் அவள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு, அவளுடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கின்ற அனைவரும் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹுவை அவர்கள் வணங்கவில்லை என்ற ஒரு விடயத்தை கண்டுபிடித்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து சொல்லுகிறது. ஒரு பெண்ணும் அவளுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களும் அல்லாஹுவை வணங்காமல் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தன்னுடைய இனம் தாண்டி ஏற்பட்ட அந்த சமூக கவலையை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இது முஸ்லிம்களிடத்தில் மட்டுமல்ல, அந்நியவர்களிடத்திலும் கூட பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த தன்மை காணப்படுவதை உலகளாவிய ரீதியில் நமக்கு பார்க்க முடிகிறது. மனிதன் பொதுவாக ஒரு சமூக பிராணி. முஸ்லிம்கள் அந்நியவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தன்மை பொதுவாக அது மனிதர்கள் அனைவரிடமும் இருந்து வரக்கூடிய ஒன்றுதான். உரோமர்கள் கிரேக்கர்களுடைய அவர்கள் தத்துவ ஞானிகள், அவர்களுடைய வரலாறுகளை மொழிபெயர்ப்பிலே பார்க்க முடிகிறது. அவர்களுடைய நாகரீகங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த சமூகத்துக்கு அவர்கள் ஆற்றிய சேவைகள் பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை கூட அவர்களுடைய நூலகங்களை பாதுகாப்பதற்காக வக்ஃபு செய்த அந்த நூலகங்களுக்காகவே சொத்துக்களை இழந்த எவ்வளவு பெரிய சேவைகளை தன்னுடைய சமூகத்துக்காக மனிதர்களுக்காக செய்திருக்கிறார்கள். இது முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடம் கூட இது போன்ற சமூக சேவைகள் செய்கின்ற பண்பாடுகள் பழக்கங்கள் இருந்து தொடர்ந்து காலாகாலமாக இருந்து வந்தது மறுக்க முடியாத ஒன்றுதான். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெருமதியான சொத்துக்களை எல்லாம் அவர்கள் அவர்களுடைய வாசிக சாலைகளுக்காக கிறிஸ்தவ தேவாலயங்களுக்காக எழுதி வைத்த வரலாறுகளை நாம் அறிய முடிகிறது. உண்மையில் சமூக தொண்டு செய்வதென்பது முஸ்லிம்களிடத்தில் மட்டுமல்ல, அந்நியவர்களிடத்திலும் மனிதர்கள் அல்லாத மற்றைய படைப்பினங்களிடத்திலும் தொடர்ந்து காணப்பட்டு வந்த ஒரு அம்சமாகவே இருந்து வருகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம்களை போன்ற அல்லாமல் அந்நியவர்கள் பொதுவாக அந்நியவர்களிடத்திலே, ஏன் இன்று அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் பல மில்லியன் கணக்கான நலன்புரி சங்கங்கள் அங்கே இயங்கி வருவதை நாம் அறிகிறோம். பாகுபாடின்றி அனைவருக்குமாக பாடுபடுகிறார்கள். அவர்கள் செய்கின்ற அந்த முயற்சி முஸ்லிம்களை போன்று அல்லாமல் ஒருபடி மேலாக அழகாக உண்ணுவது, பயிர் நிறைய குடிப்பது, சாப்பிடுவது, சொகுசான வாகனங்கள் ஓடுவது என்பவற்றையெல்லாம் அவர்கள் துறந்து அதற்கான ஈடுபாடுகளை குறைத்து மனைவி மக்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தை கூட அவர்கள் குறைத்து சமூகத்துக்கு தொண்டு செய்வதற்காக மெழுகுவர்த்தியை போன்று அழிந்து கொண்டிருப்பதை அந்நிய சமூகத்திடத்திலே இன்றும் நாம் காண முடிகிறது. எனவே பிறருக்கு உதவி செய்வதென்ற அந்த நிலைமை பொதுவாக மனிதனுடைய இயற்கை குணமாக இருக்கிறது. பிறருக்காக மெழுகுவர்த்தியாக உருகி தன்னை அழித்துக் கொள்கிறார்கள். இது காபிர்களிடம் கூட காண கிடைக்கின்றது. சுயநலமற்ற இந்த தியாகத்தோடு கூடிய இந்த விடயங்கள் தான் அவர்களுடைய இந்த உயர்வுக்கு கூட காரணமாக இன்று உலகம் போற்றிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் என்ன? ஐரோப்பா கண்டங்களுக்கு போய் பார்த்தால் யூதர்கள், இந்துக்கள், மேற்கத்தியவர்கள் என்னதெல்லாம் உலகத்துக்காக செய்திருக்கிறார்கள், என்ன கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதை நோக்குகின்ற போது நாங்கள் அவங்களுக்கு முன்னால ஜீரோ. என்னதான் முஸ்லீம்கள் செய்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்ற அளவுக்கு சமூகத்துக்காக பல தியாகங்களை, பல கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்காக, உலகத்திலே வாழுகின்ற மனித சமூகத்துக்காக பல தியாகங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள் என்றாலும் அவங்களுக்குள்ள கூலி இருக்கிற நன்மை அவங்களோட மௌத்தோட முடிஞ்சு போச்சு. நம்ம பேசுகிறோம் புகழ்ந்து, ஆனால் சக்கராத்தோடு அவங்க செஞ்ச வேலையெல்லாம் உலகத்தோட முடிஞ்சு போச்சு. மௌத்துக்கு பின்னால எந்த பலனையும் அவர்களுடைய சேவை அவர்களுக்கு கொடுக்காத காரணம் அவர்களிடத்தில் ஈமான் கிடையாது, அடிப்படை அல்லாஹ்வின் நம்பிக்கை கிடையாது. அதனால எல்லா சேவையும் கண்களை மூன்றதோட முடிஞ்சு போகும். இல்லண்டா உலக சேவைகளை வைத்து சமூகத்துக்காக ஆற்றிய பணிகளை வைத்து ஒரு மனிதனுக்கு சுவர்க்கம் கொடுப்பதாக இருந்தால் டெலிபோனை கண்டுபிடிச்சவனுக்கு கொடுக்கணும் சொல்லுங்க. எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சவனுக்கு கொடுத்திருக்கும். இரவெல்லாம் பகலாக மாற்றி தந்திருக்கின்றான். பிளைட்டை கண்டுபிடிச்சவனுக்கு கொடுக்கும். எவ்வளவு சமூகம் இன்றைக்கு பிரயோசனம் அடைகிறார்கள். ஆனால் அவங்க செஞ்ச அவ்வளவு சேவையும் அந்த ஈமானுடைய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்காததனால் கண்மூடுவதோடு அவர்களுடைய விடயங்கள் முடிவடைந்து விடுகிறது. மகாத்மா காந்திக்கு இதுதான் நடந்துச்சு. அன்னை திரேசா கல்விக்காக எவ்வளவு பாடுபட்டார். கண் மூடுறதோடு இஸ்லாமிய பார்வையில் அவர்களுடைய காரியங்கள் அனைத்தும் முடிவடைந்தது. அப்ரஹாம் லிங்கம் இவனுக்கும் இதுதான் நடந்துச்சு. இன்றைக்கு மகாத்மா காந்தியினுடைய மண்ணறையை சுவர்க்க பூஞ்சோலை ஒன்று சோடித்து வைத்திருக்கிறார் அல்லாஹுடைய நல்லடியார்களை. என்றாலும் அவர்களுடைய மரணத்தோடு அவர்களுக்கான அவர்களுடைய சேவைகளுக்கான கூலிகள் முடிவடைந்திருப்பதை நாம் இன்று புனித இஸ்லாத்தை வைத்து நோக்குகின்ற போது எங்களுக்கு கவனிக்க முடிகிறது. எனவேதான் முஸ்லீம்கள் பொதுவாக ஈமானை கொண்டு கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள். முஸ்லீம்கள் வாழ்வதற்கு ஒரு சூழல் முஸ்லீம்களுக்கு தேவை, ஒரு சமூகம் தேவை, இஸ்லாமிய சூழல் தேவைப்படுகிறது. முஸ்லீம்களுடைய இறைமையையும் அவர்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் தங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள இஸ்லாமிய செழிப்பிலே இஸ்லாத்தை ஒரு செழிப்பான ஒரு மார்க்கமாக நாம் மாற்றுவதற்கு முஸ்லீம்களுக்கு என்று ஒரு சூழல் ஒரு ஆட்சி முறை தேவைப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றதோடு முதல் வேளையாக இதைத்தான் செய்தார்கள். இஸ்லாமிய ஒரு ஆட்சி முறையை அங்கே உண்டு பண்ணினார்கள். இஸ்லாமிய ஒரு ஆட்சி முறையை அங்கே ஏற்படுத்தினார்கள். இஸ்லாமிய ஒரு சூழலை மதீனாவிலே ஏற்படுத்தினார்கள். இந்த சூழலை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாத்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாத்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாத்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சூழலை பாதுகாத்தார்கள். தொடர்ந்து இஸ்லாமிய சூழல் முஸ்லிம்களுக்கு இடையிலே பாதுகாக்கப்பட்டு வந்த போதிலும் 1920 பிறகு உஸ்மானிய ஆட்சி அவர்களுடைய அந்த சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்ததை முன்னிட்டு இந்த உலகத்தை வழிநடாத்துவதற்காக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் போன்ற இந்த நாடுகள் வல்லரசு நாடுகள் இந்த முழு உலகத்தையும் நரகத்தை நோக்கி விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை நாம் இன்று காண முடிகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் வீழ்ச்சி அடைந்து இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லீம்கள் என்றால் யாரு, எங்கே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று திரித்தறிய முடியாத அளவுக்கு இந்த உலகத்தையே நரகத்தை நோக்கி அந்த வல்லரசு நாடுகள் கொண்டு சென்று கொண்டிருப்பதை பார்க்கப்படுகிறது. இரண்டாக பிரிக்கலாம் இந்த மண்ணை, இந்த உலகத்தை. தாருல் குஃப்ர், தாருல் இஸ்லாம், முஸ்லீம்கள் வாழுகின்ற மண், காஃபிர்கள் வாழுகின்ற மண் என்று இரண்டாக பிரிக்கலாம். ஆனால் இன்று உலகத்திலே இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. எகிப்து போன்ற நாடுகள், சவுதி போன்ற நாடுகள், பேர் சொல்லும் அளவுக்கு நாடுகள் இருந்த போதிலும் அங்கே 100 இஸ்லாம் பின்பற்றப்படுகிறதா என்று நோக்கினால் இல்லை என்றுதான் சொன்னவர். எகிப்திலே உலமாக்கள் ஹக்கை பேசுகின்ற போது சிறை பிடிக்கப்படுகிறார்கள். சில நாடுகள் அந்த நாட்டிலே உள்ள அரச குடும்பங்கள் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு சென்று அவர்களுடைய கலாச்சாரங்களிலே கவரப்பட்டு தன்னுடைய நாடுகளுக்குள்ளேயும் அவர்களுடைய அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய அளவுக்கு என்று பெயரளவிலே நாடுகள் இஸ்லாம் என்ற பெயரிலே இருப்பதை கூட காண முடிகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நாம் நம்முடைய பகுதிகளிலே இஸ்லாத்தை உறுதிப்படுத்த, இஸ்லாத்தை பாதுகாக்க ஒரு இஸ்லாமிய சூழல் நிச்சயமாக தேவை என்பதை நாம் உணர்கிறோம். உலகத்தை ஆள வேண்டும் ஒரு இஸ்லாமிய அரசுதான், உலகத்தை ஆள வேண்டும் ரசூலுல்லாவை போன்ற ஒரு தலைவர் தான், அப்பொழுதுதான் இந்த உலகம் சுவர்க்கத்தை நோக்கி, நிம்மதியை நோக்கி, பிரகாசத்தை நோக்கி இந்த உலகம் செல்லும். என்றாலும் இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளிலும் இஸ்லாம் இல்லை, ஆனாலும் நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் 1000 வருட காலமாக கிட்டத்தட்ட இஸ்லாத்திலே நமக்கு மத சுதந்திரம் தரப்பட்டு இந்த நாடு நம்மை இன்று வரை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நிலைமையை நாம் இங்கு கண்டு வருகிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, என்றாலும் நமது நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்ற முடியாது, அது சாத்தியமும் இல்லை. நமது நாட்டின் பாராளுமன்ற சட்டங்களை குர்ஆனாக மாற்றவும் முடியாது, அதற்கும் சாத்தியம் கிடையாது. ஆனாலும் அல்லாஹு தஆலா நமக்குரிய நாடாளுமன்றங்களாக பாராளுமன்றங்களாக நம்முடைய பள்ளி வாசல்களை தந்திருக்கிறார். நமக்கு மிக முக்கிய இடம் நம்முடைய பாராளுமன்றம், இந்த பள்ளி வாசல்கள் தான். எத்தனையோ ஊர்களிலே முஸ்லீம்கள் இந்த பள்ளி வாசல்களை மையமாக கொண்டு தங்களுடைய ஊருக்குள்ளே சட்டதிட்டங்களை, இஸ்லாத்தை, குர்ஆனை, ஹதீஸை அமுல் செய்து கொண்டு அழகாக இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்திக் கொண்டு போய்கொண்டிருப்பதை நாம் நம்முடைய நாட்டிலும் காண முடிகிறது. பள்ளி வாசல்கள் என்பது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடமாக இருக்கிறது. முஸ்லீம்களை வழிநடாத்துகின்ற, முஸ்லீம்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கின்ற, முஸ்லீம்களை இஸ்லாத்திலே நிலைத்திருக்க செய்கின்ற மிக உன்னதமான இடங்களாக அல்லாஹ் இந்த காலத்திலே நமக்கு பள்ளி வாசல்களை தந்திருக்கிறார். எனவே முஸ்லீம்கள் பள்ளி வாசல்களை பாதுகாக்க வேண்டும், பள்ளி வாசலை சூழ உள்ள இடங்களை பாதுகாக்க வேண்டும், பள்ளி வாசலை அதனை சூழ உள்ள இடங்களை இஸ்லாமிய மயப்படுத்த வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும், அதற்காக பல தியாகங்களை எல்லாம் முஸ்லீம்கள் செய்ய வேண்டும். அது மறக்க முடியாத ஒரு கடமையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, வாழ்ந்தால் இஸ்லாத்துக்காக வாழ வேண்டும், மௌத்தாவினால் இஸ்லாத்துக்காக மௌத்தாக வேண்டும். உலக நோக்கம், உலகை அடிப்படையாக கொண்ட நோக்கம், அது பிழையானதாகவே இருக்கிறது. நாம் நம்முடைய பகுதிகளிலே அந்நிய சமூகத்தாரோடு கலந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இருக்கிறது. எனவே நம்முடைய இஸ்லாமிய பள்ளி வாசலை மையமாக கொண்ட இந்த முஸ்லீம்களுடைய சூழலை பாதுகாக்கின்ற அதே கட்டத்திலே நம்மோடு அண்டி வாழக்கூடிய அந்நிய சமூகம் அவர்களோடும் எப்படி நடக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர்களோடு நாம் எந்த அளவு நேசம் கொள்ளலாம், எந்த அளவு அவர்களோடு நம்முடைய உறவுகளை வைத்துக் கொள்ளலாம் என்ற அந்த வழிகாட்டல்களையும் இஸ்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாதிலூகும் ஃபித்தீன், உங்களோட மார்க்க விஷயத்துல உங்களோட சண்டை பிடிக்காதவங்களை, உங்களோட மார்க்க விஷயத்துல உங்களோட யாரெல்லாம் சண்டை பிடிக்கவில்லையோ, உங்களோட யுத்தம் செய்யவில்லையோ, வலம் யுஹ்ரிஜுக்கும் மின் தியாரிக்கும், உங்களோட வீடுகளிலிருந்து உங்களை யாரெல்லாம் வெளியேற்றவில்லையோ, அன்சபர்ரூஹும், அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், வத்துகுஸிது இலைஹிம், அவர்களுடைய விடயங்களிலே நீங்கள் நீளமாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அதை தடுக்க மாட்டான். எனவே நம்முடைய எதிரிகள் அல்லாத காபிர்களோடு அன்பாக நீதமாக நடந்து கொள்ளுமாறு இஸ்லாம் இங்கே ஏவுகிறது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா யன்ஹாகுமுல்லாஹ் அனில் லதீன காதலூக்கும், நீங்கள் யாரோடு தெரியுமா நேசம் வைக்க கூடாது, உங்களோடு சண்டை பிடித்த காபிர்கள், வாஹ்ரஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களோட வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றினார்களே, அவர்களோடு நீங்கள் நேசம் கொள்ளக்கூடாது, உங்களை வீடுகளை விட்டும் உங்களை ஊர்களை விட்டும் வெளியேற்றுவதற்காக யாரெல்லாம் காபிர்களுக்கு உதவியாக இருந்தார்களோ அவர்களோடு நீங்கள் நேசம் கொள்ளக்கூடாது, அவர்களை யார் நண்பர்களாக ஆக்கிக் கொள்வீர்களோ, அவர்கள் தான் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள், முஸ்லீம்களுடைய துரோகிகளை, முஸ்லீம்களுடைய எதிரிகளை. தோழமை கொள்வது, நட்பு கொள்வது, அதை அல்லாஹ் தடுத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நம்முடைய நாடாளுமன்றம் இந்த பள்ளி வாசல், இதை மையமாக கொண்டுதான் இதை சூழ உள்ள இடங்களை பாதுகாப்பது பள்ளியை பாதுகாப்பது போன்று. நம்முடைய சூழலை நாம் வளப்படுத்துவது நம்முடைய பள்ளி வாசல்களை, நம்முடைய பாடசாலைகளை வளப்படுத்துவது போன்றுதான். புவியியல் ரீதியாக நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்நிய சமூகங்களை வரையறுக்கலாம். இந்த பகுதியிலே காபிர்கள் வாழுகிறார்கள், இந்த பகுதியிலே காபிர்கள் வாழுகிறார்கள் என்று நம்முடைய புவியியல் ரீதியாக ஆராய்கின்ற போது நம்முடைய பெரும்பான்மை சமூகத்தை வரையறுக்கலாம். ஆனால் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் வரையறுக்க முடியாது. எல்லா பகுதிகளிலும் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள், எல்லா மாவட்டங்களிலும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், எல்லா மாகாணங்களிலும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இலை மறை காயாக முஸ்லீம்கள் எல்லா இடங்களிலும் வாழ்ந்து வருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இம்முஸ்லீம்கள் தங்களுடைய இஸ்லாத்தை, கலாச்சாரத்தை, இஸ்லாமிய பண்பாடுகளை அவைகளுக்கு பாதிப்பில்லாமல் தன்னுடைய சூழலை அமைத்துக் கொள்ளுகின்ற ஒரு கடமை முஸ்லீம்களுக்கு இருந்து வருகிறது. காபிர்களை பகைக்க அனுமதி கிடையாது. நமக்கு உதவி செய்கின்ற, ஒத்தாசையாக இருக்கின்ற, நமக்கு அநியாயம் செய்யாத, நம்முடைய ஊரை விட்டும் நம்மை விரட்டாத இந்த காபிர்களை பகைத்துக் கொள்ளுகின்ற அதிகாரம் நமக்கு கிடையாது. அல்லாஹ் தடை செய்கிறான், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாசி மன்னனுக்கு ஒரு அன்பளிப்பை அனுப்பி வைத்தார்கள். அவர் காபிராக இருந்த போது அவர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற கட்டளை அங்கே விளங்குகிறது. ஹிஜ்ரத்தின் போது மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்லுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு காபிரை தான் தெரிவு செய்தார்கள். ஏன் ஒரு மனிதன் ஒரு காபிரை எப்பொழுது தன்னுடைய நண்பனாக ஆக்க முடியும்? அதற்கு வரையறைகள் இருக்கிறது. ஒரு முஸ்லிம் என்பவன் பொதுவாக பிரகாசம், அவன்கிட்ட வெளிச்சம் இருக்குது, முஸ்லிம்கிட்ட வெளிச்சம் இருக்குது. அந்நியவர்கள் என்று வருகின்ற போது அவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் வெளிச்சம், பிரகாசம் அவர்களிடம் கிடையாது. அவர்களிடத்தில் இருட்டு தான் இருக்கிறது. இஸ்லாம், ஈமான், அது பிரகாசம். குஃப்ரு, ஷிர்க், சிலை வணக்கம், அது இருள். எனவே பிரகாசம் நிறைந்த ஒரு மனிதன் இருள் நிறைந்த ஒரு மனிதனை நெருங்குகின்ற போது இவனுடைய பிரகாசம் அவனை தாக்க வேண்டும். இவர் செய்கிற இஸ்லாம் அவரிடத்திலே ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ண வேண்டும். இவரிடத்திலே இருக்கின்ற பண்பாடுகள் அவனை மாற்ற வேண்டும். அந்த நிபந்தனையோடு முஸ்லிம்களிடத்தில் உறுதியாக இஸ்லாம் இருக்கின்ற போது அந்நியவர்களோடு சகவாசம் கொள்வது அங்கே தாராளமாக அனுமதி இருக்கிறது. ஒரு முஸ்லிம் ஒரு நூற்றுக்கு நூறு ஒரு காபிரான நாட்டுக்கு தொழில் ரீதியாக போக முடியுமா என்று பார்த்தால் உலமாக்கள் அதை ஹராம் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஏன், இவனுக்கு சல்லி கிடைக்கும், இவன் கல்புல ஈக்கிற வெளிச்சம் நூந்து போயிடும். இவன் போறது ஒரு அந்நிய சூழலுக்கு, அங்கே அவர்களுடைய இருள் இவனை தாக்கும். ஆனால் ஒரு அந்நிய நாட்டுக்கு போகலாம், ஒரு ஆராய்ச்சியின் நிமித்தம், ஒரு ஆய்வை நடத்துவதற்காக, அத்தியாவசிய கல்வியை கற்பதற்காக, அதுவும் நிபந்தனை இவர்கள் ஈமான் உறுதியாய்க்கும், இவர்கள் ஈமான் உறுதியாய்க்கும், இருட்டுக்குள்ள போயிட்டு இவர் நூந்துடப்படாது, இவர் வெளிச்சத்தோடு இருக்கிறவர், இவருடைய வெளிச்சம் எங்கு போனாலும் மற்றவர்களை அவர்கள் இருட்டில இருக்கிறார்கள் என்பதை காட்ட வேண்டும். அந்த உறுதிப்பாட்டோடு ஒரு முஸ்லிம் அந்நிய நாடுகளுக்கும் கூட செல்லலாம் என்ற அனுமதியை வைக்கிறார்கள். எனவே இன்று முஸ்லீம்களிடம் அந்த நிலைமை காணப்படுகிறதா? முஸ்லீம்களிடம் அந்த நிலைமை காணப்படுகிறதா? முஸ்லீம பார்த்து கெட்டுப்போற எத்தனையோ காபிர்கள் இருக்கிறாங்க. நல்லா இருந்தா இவனோட சேர்ந்த பொருள் அவங்க கெட்டு போனாங்க. முஸ்லீம்களிடம் கூட உண்மையான பிரகாசம் அவர்களுடைய உள்ளத்திலே அணைந்து போயிருக்கின்ற ஒரு சூழலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் ஆரம்ப நம்முடைய நாட்டின் ஆரம்ப நிலைகள் 500 வருடங்களுக்கு முன்பாக யோசிக்கின்ற போது இங்கே உள்ளாந்தர்கள், போர்த்துகேசர்கள் இங்கே இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது, முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே ஒரு மிக ஒரு உயர்ந்த இடத்திலே இருந்தார்கள். வெளிவிவகார தொடர்புகள், அதனுடைய பொறுப்புகள் முஸ்லீம்களிடம் இருந்தது. அரசர்களுடைய சமையல்காரர்கள் கூட முஸ்லீம்களாக இருந்தார்கள். ஏன்? இந்த முஸ்லீம்களுடைய பிரகாசத்தை அவர்கள் கண்டார்கள், அதனால் அவர்கள் கவரப்பட்டார்கள். தங்களுடைய பொறுப்புகளுக்கு முஸ்லீம்களை நியமித்தார்கள், பயந்தார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள், ஒல்லாந்தர்கள் கிறிஸ்தவர்கள், பயந்தார்கள். இந்த நாட்டிலே இஸ்லாம் மேலோங்கி விடுமோ, அனைவரும் இஸ்லாத்துக்கு சென்று விடுவார்களோ என்று பயந்ததன் நிமித்தம்தான் மேல் மாகாணம், தென் மாகாணத்தில் இருக்கின்ற முஸ்லீம்களை அடித்து விரட்டினார்கள். அவர்களுடைய உடைமைகளை பறித்தார்கள், பொருட்களை பறித்தார்கள், பல உயிர்களை கொலை செய்தார்கள். அதனுடைய தாக்கம், அதனுடைய பின்னணி தான் வடக்கிலிருந்தும் முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய பள்ளிவாசல் நம்முடைய பாராளுமன்றம், பாராளுமன்றத்தை சூழ உள்ள இந்த சூழல் அது பிரகாசம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதை அப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது முஸ்லீம்கள் மீது கடமையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சூழலை நாம் சீர்திருத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றைய இஸ்லாத்தின் நிலைமை இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுடைய சமூக கலாச்சார பண்பாட்டு பொருளாதார நிலைகள் கட்டம் கட்டமாக முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கான கட்டங்கள் இப்பொழுது ஒரு பக்கம் கடுமையான முயற்சிக்கு பின்னால் இஸ்லாமிய மறுமலர்ச்சி இங்கே அது உயர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இப்படியாக இருக்கும்போது நம்முடைய பள்ளிவாசல், பள்ளிவாசலை சூழ உள்ள இடங்கள் அவைகள் பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். பள்ளிவாசலை பாதுகாக்க வேண்டும், அக்கம் பக்கத்து சூழல்களை பாதுகாக்க வேண்டும். ஏன் அண்மை காலமாக பார்க்கலாம், நம்முடைய முஸ்லீம்களில் சிலர் எமக்கு சொந்தமான காணிகளை, வீடுகளை, உடைமைகளை, ஃபேக்டரிகளை, பில்டிங்களை அந்நியவர்களுக்கு விலை பேசி விற்று வரக்கூடிய ஒரு நிலைமை நாளாந்தம் முஸ்லீம்களுக்கிடையில் ஒரு வகையான இஸ்லாமிய வீழ்ச்சியை இது அடைந்து கொண்டு போகிறது என்று சொன்னால் மறுப்பதற்கு இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நம்முடைய பள்ளிவாசலை பாதுகாப்பது என்பது நம்முடைய அயல் சூழல்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நமக்கென்று சொத்துக்கள், இடங்கள், காணிகள், உடைமைகள் ஆங்காங்கே இருக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் இஸ்லாத்தை நமக்கு நிச்சயமாக பாதுகாக்க முடியும். ஆனால் இது ஒரு கேன்சர் போன்று நம்முடைய நமக்கு சொந்தமான சொத்துக்கள் இன்று கேன்சர் போன்று நாம் அறியாத விதத்திலே முஸ்லீம்களுடைய கைகளில் இருந்து உடைமைகள் நீங்கி அவர்களுடைய மிகைப்பு நமக்கிடையில் அதிகரித்து வருவதை நாம் காண கிடைக்கிறது. காலப்போக்கில் என்ன நடக்கும், இதனுடைய எதிர்கால விளைவுகள் எப்படி இருக்கும்? ஒருவர் நம்முடைய நாட்டிலே உதாரணத்துக்காக சொல்லலாம், நம்முடைய நாட்டிலே நமக்கு அண்மித்த ஒரு ஊரிலே பள்ளி மிஹராபோடு மிஹராபை அடுத்து இருக்கின்ற தனக்குரிய ஒரு காணியை ஒரு அந்நியவருக்கு விற்றார். அவங்க வாங்கினாங்க, அவங்க வீடு வாசல கட்டிட்டாங்க. இன்றைக்கு முஸ்லீம்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க, அவங்களோட பணம் வைத்துக் கொண்டு அவங்களோட பாட்டு கச்சேரிகள் போய்கொண்டிருக்கிறது. தடுக்க முடியாது, முஸ்லீம்களுடைய வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள் அனைத்தும் சீரழிந்து சின்ன பின்னமாகுகின்ற அளவுக்கு நிலநடுக்கு ஆவிக்கொண்டீர்கள். பள்ளிக்கு பக்கத்து இடம் அந்நியவர்களுக்கு போய்விட்டது என்றால் நம்முடைய பள்ளி ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது. இஸ்லாமிய சூழல் அங்கே பாதிக்கப்படுகிறது. இந்த நிலைமைகளை நாம் உணர வேண்டும். அவர் செஞ்சது பிழை அல்ல, அவர் மௌத்தாவி கருந்தார், அவர் செஞ்சது பிழை அல்ல, நல்ல விஷயம். அவருக்கு கொஞ்சம் லாபம், முஸ்லீம்கள்ட்ட கேட்டா 1 லட்சம் 2 லட்சம் குறைச்சு கேட்பாங்க, அதனால ஒரு லாபத்துக்காக வித்துட்டு போயிட்டார், அது சரி, அவர் பிழை அல்ல. ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது, அனைத்து தொழிலாளிகளின் சாபம் அவருக்கு வந்து கொண்டு எல்லாத்த திட்டுதல் பதுவாக்கள் அவருடைய ஆளாவிட்டார். எங்கட இடம், கிராஸ் கேட்கிற இடம், தொழுவிக்கிற இடம், தீனுடைய பணிகள் நடக்கிற இடத்துல இன்றைக்கு இதுக்குள்ளால அவர்களுடைய மத வழிபாட்டு சத்தங்கள் உள்ளே வருகின்ற அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்ற நிலைமைகளை நாம் இன்று நம்முடைய சமூகத்திலே கண்டு வருகிறோம். நாம் வந்து அந்நியவர்களை போன்று ஒரு முஸ்லீம்களிலே ஒரு தீவிரவாத ஒரு அமைப்பாக இந்த இடத்துல நின்று பேசல, முஸ்லீம்களிலே இருக்கின்ற ஒரு தீவிரவாதியாக நான் பேசவில்லை. இஸ்லாமிய சூழல், ரசூலுல்லா மதீனாவிலே ஏற்படுத்திய சூழல், தொடர்ந்து வந்த சஹாபாக்கள் பாதுகாத்த சூழல், அந்நியவர்கள் அவர்களுடைய சூழலை பாதுகாக்க எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்களை சமூகத்துக்காக இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டத்திலே உலக அடிப்படையில் சில ரூபாய் காசுகளின் நன்மைக்காக நாம் அந்நியவர்களுக்கு நம்முடைய சூழலை சொந்தமாக்குவது அது எந்த வகையிலும் எதிர்காலத்திலே நம்முடைய இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பள்ளிவாசலையும் இஸ்லாமிய முன்னேற்ற நடவடிக்கைகளையும் நிச்சயமாக பாதிக்கும் என்பதை நீங்கள் மறுப்பதற்கு இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, சொல்லுவார்கள் பொதுவாக அல் ஜார் சும்மத்தார், ஒரு வீடு வாங்குறேன்னா அதுக்கு முன்னுக்கு பக்கத்து வீட்டை பாருங்க என்ற ஒரு நிலைமை இஸ்லாத்தில் இல்ல, பொதுவா எல்லா இடத்திலையும் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அன்றைய காலத்திலே ஒரு வீட்டை வாங்குவதாக இருந்தால், ஒரு கட்டிடத்தை காணியை வாங்குவதாக இருந்தால் பள்ளிவாசல் பக்கத்திலே இருக்கிறதா, பள்ளிவாசலுக்கு நெருக்கமாக இருக்கிறதா என்றுதான் பார்ப்பார்கள், வாங்குவார்கள். இன்றைக்கு பள்ளிவாசலை சூழ இருக்கின்ற இடங்கள் கூட அந்நியவர்கள் வந்து உள்ளே புகுந்து சுஜூது செய்த இடங்கள் சிலை வணக்கத்துக்காக இது கொடுக்கப்படுவது ஒரு வகையில் ஒரு நியாயம் போதாத ஒரு நிலையாகவே இன்று உணர முடிகிறது. மீண்டும் சொல்லக்கூடிய ஒன்றுதான், இவங்களுக்கு என்னத்துக்கு தேவைக்கு இல்லாத வேலை, இது ஒரு நாங்க ஒரு வேலையை செய்ய பார்த்தா இது தேவைக்கு இல்லாம இவங்களுக்கு எங்க குத்துது என்று கேட்கக்கூடிய முஸ்லீம்களில் உள்ளவர்களும் இருக்கத்தான் செய்கிறார். ஏன் இவங்களுக்கு அறிக்கிறது, ஏன் இவங்களுக்கு குத்துது? கண்ணியத்துக்குரியவர்களே, நாளடைவிலே என்ன நடக்கும், இப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இடங்களை கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து அக்கம் பக்கம் எல்லாம் அந்நிய சமூகம் மிகைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் நாளைக்கு பேசுவாங்க, 35 குடும்பம் இருக்குது, இவங்களுக்கு இவ்வளவு ஒரு பள்ளி தேவையா, இவ்வளவு பெரிய ஒரு பள்ளி வந்து இவங்களுக்கு தேவையா, இந்த நகரத்துக்குள்ளே ஒரு முஸ்லீம்களுக்கு என்று சின்னோரு குடும்பம் இருக்கிற இடம், சின்னோரு ஊரு முஸ்லீம்களை இவ்வளவு தான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு ஸ்கூல் தேவையா, இவங்களுக்கு ஒரு கிரவுண்ட் ஒன்று தேவையா என்று, நாளைக்கு இஸ்லாமே இவர்களுக்கு தேவையா என்று கேட்கின்ற அளவுக்கு பெரும்பான்மை நமக்குள்ளே மிகைக்கின்ற போது இது போன்ற பாதிப்புகள் பின்னாலே நமக்கு நிச்சயமாக ஏற்படத்தான் செய்யும். கண்ணியத்துக்குரியவர்களே, வீடுகள் வாங்க முன்னால் அயலவர்களை பாருங்கள் என்ற அடிப்படையில், ஏன் பக்கத்தில் உள்ளவங்களோட சூழல் ஒரு இஸ்லாமிய சூழலாக இல்லாதிருக்கின்ற போது அவர்கள் நாய் வளர்ப்பார்கள், எங்களுடைய வீட்டுக்கு மேலே மாடி கட்டுவார்கள், நம்முடைய பாத்ரூம் எல்லாம் கீழறிக்கும், ஹிஜாபுக்கு தடையாக இருக்கும், இசை பாட்டு கச்சேரிகள் அவர்களுடைய கலாச்சார தாக்கம் நமக்கு உண்டாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்ற நிறைய பாதிப்புகள் நம்முடைய பள்ளிவாசலும் பள்ளிவாசலை சூழாலே உள்ள இடங்கள் பாதுகாக்கப்படுகின்ற போது அங்கே இஸ்லாமும் இஸ்லாமிய கலாச்சாரமும் பாதுகாக்கப்படுகிறது, முஸ்லீம்களுடைய பண்பாடுகள் பாதுகாக்கப்படுகிறது, முஸ்லீம்களுடைய ஒழுக்க நெறி அங்கே பாதுகாக்கப்படுகிறது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதோடு முதலாவது உருவாக்கியது ஒரு இஸ்லாமிய ஒரு சூழலை மதீனாவிலே ஏற்படுத்தினார்கள். அதுக்கு பின்னாலதான் அவங்களுக்கு இஸ்லாத்தான் அந்த இடத்துல வளர்க்க முடிஞ்சது. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் நாம் சிந்தித்து சீர் நோக்க வேண்டிய நம்முடைய கடமைகள் நிறையவே இருக்கிறது. கொஞ்சம் சில நேரங்களில் பொதுவாக சொல்லுவதுண்டு, முஸ்லீம்கள் செய்யும் அந்த பழக்கம் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு சாமானா இருந்தாலும் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நாம் ஒரு பகுதியை நோக்குகிறோம், இன்னொரு பகுதி பொதுவாக இருக்கிறது. சொல்லுவாங்க அதிகமா, என்ன இவங்கட கடையை விட அங்க ஒரு அந்நிய மனுஷன் குறைச்சுதானே கொடுக்குறாங்க, நாங்க எங்க எடுக்கிறோம் இங்க இங்க 200 சாமான் நாங்க 150 ரூபா, அதனாலதானே போறோம். நியாயம்தான் நம்முடைய முஸ்லீம்களும் கொஞ்சம் ஒரு சேவை மனப்பான்மையோடு தன்னுடைய எல்லா துறைகளிலும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது, இரு பக்கமும் யோசிக்க வேண்டி இருக்கிறது என்றாலும் நம்முடைய இடம் ஒரு அந்நியவருக்கு செல்வதை விட நம்முடைய சூழலிலே ஒரு முஸ்லீமுக்கு செல்வது இருக்கிறது. கொஞ்சம் குறைய கிடைச்சிட்டாலும் அதுல நிறைய பறக்கத்துக்கள் இருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது. குறை சொல்லுவாங்க, இஸ்லாமிய வங்கிகளை கூட குறை சொல்லுகிறார்கள். என்ன அந்த வங்கிக்கு கூட நல்லா இதா தானே கிடைக்குது, அமானாவை பாருங்க குறைச்சு தானே கிடைக்குது. குறைவு கூடுதல் அல்ல இங்கே பரக்கத்து, குறைவாக இருந்தாலும் அங்கே பரக்கத்து இருந்தால் அது உண்மையாக பாதுகாக்கப்படும், அதுல வளர்ச்சி இருக்கிறது, பரக்கத்திலே வளர்ச்சி இருக்கிறது, பட்டியிலே அழிவு இருக்கிறது. இஸ்லாமிய வங்கிகள் இப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவியால் எங்கள் நாட்டிலையும் வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆனால் கொஞ்சம் மேலோட்டமா பார்க்கிற நேரம் அங்கேயே விட இங்க குறவுதானே, இங்கேயே விட அங்க குறவுதானே என்று சொல்லக்கூடிய ஒரு குறை காணுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறதை ஒழிய எது ஹராம் எது ஹலால் என்பதை யோசிப்பதை முஸ்லீம்கள் தவறி விடுகிறார்கள். ஹலால் ஹராமை யோசிக்கிறார்கள், அடிபட்டு வீங்கினவன் பறக்கத்தாய்க்கிறான்னு சொல்றீங்க, அது அடிபட்டு வீங்கிக்கிற அது கொஞ்சத்துல குறைஞ்சு போயிடும். இது போல பெரியோர் தொகைக்குத்தானே நாங்க வித்திருக்கிறோம் அந்நியவனுக்கு என்று சொல்றதுனால அது பறக்கத்திலிருந்து நினைக்க வேணும். நாளடைவில் முஸ்லீம்களுக்கும் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்துக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமாக இருந்தால் அது நிச்சயமாக அதில் பரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. ஒரு பாவமான காரியத்துக்கு நாம் உதவி செய்வது அது ஒரு வார்த்தையினுடைய ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி, ஒரு ஹாஃப் வேர்ட், ஒரு வார்த்தையினுடைய ஒரு அறவாசியா இருந்தாலும் சரி, பாவத்துக்கு உதவி செய்ய இந்த வார்த்தையை நாம் பாவிப்போம் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவருக்கும் அதே பாவத்தை செய்த பங்கை அல்லாஹு தஆலா எழுதி விடுகிறான் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்நியவர்களோடு உள்ள சகவாசம் நிச்சயமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் அதை தடை செய்யவில்லை, ஆனால் நம்முடைய சூழலை நாம் இழந்துவிட முடியாது, நம்முடைய என்வாயன்மெண்டை நாம் இழந்துவிட முடியாது. அதை பாதுகாக்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது. அந்நியவர்களோடு சிலர் அளவுக்கு அதிகமாக புலங்குவதை காண்கிறோம். புலங்குறதும் அவங்களோட, வியாபாரம் செய்யறதும் அவங்களோட, பயணங்கள் போறதும் அவங்களோட, டீ பிளேட்டி குடிக்கிறதும் அவங்களோட. அவர் குடிச்ச கப்ப வாங்கி இவர் வாய வச்சு குடிக்கிறார், அவர் குடிச்ச சிகரெட்டை இவர் வாங்கி குடிக்கிறாரு. அவ்வளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா, அவ்வளவுக்கு இவரோட நெருங்கி பழகுறாராம். இந்த அளவுக்கு எல்லாம் இஸ்லாம் அனுமதிக்காது. சொன்னார்கள், போன்ற சாப்பாட்டை ஒரு தக்குவாதாரி மட்டும் சாப்பிடட்டும், மற்றவங்களுக்கு கொடுக்கிறாங்க. உங்களோட சாப்பாடு ஒரு தக்குவாதாரி மட்டும் சாப்பிடட்டும், தக்குவா இல்லாதவன் சாப்பிடுறதுல உங்களுக்கு பறக்கத்து போயிரும் என்கிறதான் இந்த இடத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், நம்முடைய புழக்க வழக்கங்கள் ஒரு நடுநிலைமையாக இருக்க வேண்டும். எல்லாத்திலையும் ஒரு நடுத்தரமா நடந்து கொள்றது அது நல்ல விஷயம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. எங்களை பகைக்காதவர்கள், எங்களை வீடுவாசலை விட்டு விரட்டாதவர்கள், நிச்சயமாக அவர்களை நேசம் கொள்ளுமாறு அன்பளிப்புகள் செய்யுமாறு இஸ்லாம் சொன்னாலும் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. நம்முடைய பிரகாசத்தை நாம் இழந்து அவர்களுடைய இருளிலே கலப்பதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி தராது. அவங்களோட இருட்டு கூட கலக்கு, அவங்களோட குழந்தோனும் எந்த நோக்கத்தில ஏண்ட வெளிச்சம் அவனுக்கு படுவோம், அவனுக்கும் இஸ்லாத்துல விருப்பம் வரும், எனக்கு செய்கிற குருவான் அவனுக்கு விளங்கும், ஏண்ட நடத்தைய பார்த்து அவன் கவரப்படணும், இந்த கில்லாட்டி நாளைக்கு இஸ்லாம் நல்லம், நாங்க போனா இஸ்லாத்துக்கு தான் போகணும் என்கிற உணர்வோடு தான் புழங்க வேண்டுமே தவிர, சிலர் சொல்லுவாங்க முஸ்லீமை விட காஃபிர் எவ்வளவு நல்லம் தெரியுமான், முஸ்லீம் முஸ்லீம் தான், அவனுடைய அந்தஸ்துக்கு எந்த காஃபிருக்கும் வர முடியாது, முஸ்லீம் அந்தஸ்துக்கு எந்த காஃபிருக்கும் வர முடியாது. சில நேரம் இப்படி சொன்னா அந்த மனுஷன் காஃபிராக சந்தர்ப்பம், முஸ்லீமை விட இன்றைக்கு எவ்வளவு நல்ல காஃபிர். கன்னியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே ரெண்டு பேரும் சமமாக முடியாது. முஸ்லீம் முஸ்லீம் தான், காஃபிர் காஃபிர் தான். எனவேதான் நாம் அந்நியவர்களோடு ஒரு நடுத்தரமாக புழங்கினாலும் மனதிலே இருக்கின்ற உள்நோக்கம் ஏந்த வெளிச்சம் இவரை தாக்கும், ஏந்த வெளிச்சம் இவருடைய குடும்பத்தை தாக்கும், ஏந்த வெளிச்சம் இவருக்கும் வரணும், இவருடைய உள்ளத்தில் இருக்கிற இருட்டு போகணும் என்கிற ஒரு நன்னோக்கத்தை அடிப்படையாக கொண்டு புழங்குவதுதான் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே. எனவேதான் நாம் நம்முடைய இஸ்லாமிய சூழலை பாதுகாப்பதற்கான முதலிடம் எங்களுக்கு இப்பொழுது இஸ்லாமிய அரசு கிடையாது, இஸ்லாமிய ஆட்சி கிடையாது, குர்ஆனை நூற்றுக்கு நூறு அமல் செய்கின்ற ஒரு நாடும் கிடையாது, ஒரு ஊரும் கிடையாது. அப்படி ஒன்று தலை தூக்க பார்த்தது அடியோடு அழித்து விட்ட ஒரு சந்தர்ப்பத்தையும் நாம் கண்டு வந்தோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நமது பள்ளி வாசல் நமது வீடு வாசல், இதை சூழ உள்ள சந்தர்ப்பங்கள் அது நமக்காகவே உள்ளது. நம்முடைய சூழலை பாதுகாக்கின்ற ஒரு சந்தர்ப்பம், இதற்காக முஸ்லீம்கள் முயற்சிக்க வேண்டும், நியத்துக்கள் வைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். மீண்டும் சொல்லிக் கொள்வது, இது ஒரு தீவிரவாத இஸ்லாமிய ஒரு கருத்து அல்ல. அதையும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், வெளியில போய் கலக்கிறது இருக்கிறார், அப்படி முனாஃபிக்குகள் இருக்கிறார், வெளியில போய் கலப்பாங்க, இதுவும் அதுவும் உண்டு என்று சொல்லி கலப்பாங்க, அப்படி ஒரு நோக்கம் அல்ல. குர்ஆன் ஹதீஸிலிருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவிலே அமைத்தார்கள் ஒரு இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். நாளைக்கு வித்துட்டு வித்துட்டு போன புறவு, எங்களுக்கு ஒன்றும் இல்லாம ஆவின புறவு, அவங்க எல்லாரும் யோசிப்பாங்க, இந்த இடத்துக்கு எதுக்கு ஒரு பள்ளி 30 பேருக்கு, 25 பேருக்கு எதுக்கு ஒரு பள்ளி, இந்த ஊருக்கு ஏன் ஒரு பாடசாலை, என்று இருக்கிற கொஞ்சத்தையும் அவங்க கிண்டி வீசுறதுக்கு எண்ணம் கொள்ளுகின்ற ஒரு சூழல் எதிர்காலத்தில் வரலாம். சில ஊர்களிலே நம்முடைய நாட்டிலே சில கிராமங்கள், ஒரு கிராமம் இருக்கிறது, பள்ளிவாசலுக்காக தனவந்தர்கள் அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள், சதகாச்சாரியாவாக அமையட்டும் என்று பல லட்சக்கணக்கான பணத்தை கள்ளி கொட்டினார்கள். ஆனா அந்த பள்ளியில தொழுவதற்கு இப்ப யாரும் இல்லை. அங்க முஸ்லீம் வீடுகள் குறைஞ்சு போச்சு, முஸ்லீம்கள் வித்துட்டு வித்துட்டு போறாங்க, பள்ளி மூடப்பட்டிருக்கிறது, பள்ளியில சொல்ல ஆள் இல்லை. சதகாச்சாரியாவாக விடப்பட்ட அல்லாஹ்வுடைய மாளிகை, இதை பராமரிக்க பாதுகாக்க தொலை உள்ளே போக சுத்தம் செய்ய இல்லாத ஒரு நிலைமை காலப்போக்கில் உண்டாக வாய்ப்பு ஏற்படலாம். எனவே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் இந்த பள்ளிவாசல். வெள்ளிக்கிழமையிலே விசேஷமான தினங்களிலே முஸ்லீம்கள் இங்கே ஒன்று சேருவது, இது இஸ்லாமிய ஒரு நிலைமையை, வல்லரசை, இஸ்லாமிய விழுமியங்களை, கலாச்சாரத்தை, பண்பாடுகளை வளர்த்தெடுப்பதற்கு மிக போதுமான ஒரு விசேஷமான இடம்தான் பள்ளிவாசல். எங்களுக்கு ஒரு ஆட்சி வேறையா தேவையில்லை, பள்ளிவாசல் மட்டும் போதும், பள்ளிவாசலுடைய சூழல் மட்டும் போதும் முஸ்லீம்களை ஒரு உருப்படியான ஒரு சமூகமாக கட்டி எடுப்ப, அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். எனவே இது போன்ற அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கள் இவைகளையும், இவைகளை சூழ உள்ள அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற ஞானத்துக்களையும் பாதுகாக்க நாம் முற்படுவோமாக. அல்லாஹ் நம்ம அத்தனை பேருக்கு தௌபா செய்வானாக. யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், முஸ்லீம்களை முஸ்லீம்களாக வாழ வச்சிரியா அல்லாஹ், முஸ்லீம்களுக்குள்ளே நீ அமைத்து வைத்திருக்கின்ற ஈமானிய பிரகாசம் யா அல்லாஹ், அதன் மூலமாக நாமும் பிரயோசனம் அடைய வேண்டும். நாம் வாழுகின்ற இந்த இஸ்லாத்தை அறியாத இந்த சமூகமும் பிரயோசனம் அடைய வேண்டும் யா அல்லாஹ். எம் மூலமாக உன்னுடைய கட்டளைகள் வெளியாகுவதன் மூலமாக அந்நியவர்கள் எம்மை பார்த்து பின்பற்றி அவர்களுக்கும் இந்த பிரகாசம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இலங்கையில் வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமையும் அந்த நிலையில் வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், நம்மை அஹ்லாக் நிறைந்த ஒரு சமூகமாக ஆக்குவாயாக, பண்பாடுகள் நிறைந்த ஒரு சமூகமாக ஆக்குவாயாக, முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை நசீபாக்குவாயாக, முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய வாழ்க்கையை நசீபாக்குவாயாக, இஸ்லாமிய கலாச்சாரத்தை நசீபாக்குவாயாக, நம்முடைய பள்ளிவாசல்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய சூழலை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய உடைமைகளை, உயிர்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் கிராமங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நம் அத்தனை பேர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.